ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಾಂ ದಿವ್ಯಸೂರಿ ಚರಿತ್ರತ್ತಿಲ್ ஆண்டாள் வைபவத்தை அனுபவித்துக் கொண்டுள்ளோம். இதுவரையில் 22 ஸ்லோகங்கள் ரெண்டு பாகமாக முடிக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது 23வது ஸ்லோகத்திலிருந்து நம்மளுடைய ஆண்டாளுடைய சைஷவ, அதாவது குழந்தை பருவம், சைஷவ அவஸ்தை என்று சொல்லுவார்கள். அந்த குழந்தையாக இருக்கும் தன்மை, அதை எப்படியெல்லாம் அவள் அனுபவித்தாள் என்பதை வேறெங்கும் காண முடியாத ஒரு விஷயமாக இங்குதான் நாம் பார்க்கிறோம் அந்த குழந்தையினுடைய லீலைகளை. அது கிருஷ்ணருடைய லீலையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், யாதவாபிதயம் முதலிய கிரந்தங்களில் பார்த்திருக்கிறோம். ஏதோ எத்தனையோ லீலைகள், பகவானுடைய லீலைகள்லாம் பார்த்திருக்கோம். சிறு பிராயத்தில் கிருஷ்ணன் செய்த லீலைகள் பாகவதத்திலும் வர்ணிக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஆண்டாளுடைய சிறு பிராயம் எப்படி இருந்தது என்பதை அனுபவிப்பதற்காக ஒரு வாய்ப்பானது நமக்கு இங்கு கிட்டியுள்ளது. கிருஹாங்கணே பாம்சு விஹாரஹாரிணி பதத்வயீ சிஞ்சித மஞ்சுனு புராம் கரேண பர்யாய நிவேச சாருணாம் கிரமேண கோதா கிருத சாரு சங்கிரமம். அதாவது வீட்டினுடைய முற்றங்களில் பாம்சு விஹாரஹாரிணி, அந்த மணல்களிலும் துகள்களிலும் விளையாடுவதற்கு மனதை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள ஆண்டாள் சிறு பிராயத்தில், அப்பொழுதுதான் தவழ ஆரம்பிக்கின்ற அந்த பருவத்திலேயே பதத்வயி சிஞ்சித மஞ்சு நூபுரா, இரண்டு திருவடிகளிலும் கொலுசுகள் சலங்கைகள் கொஞ்ச மெதுவாக அந்த சலங்கைகளுடைய ஓசையுடன் இரண்டு கைகளையும் மாற்றி மாற்றி வைத்து அழகாக கிரமேண மெதுவாக, அதாவது கிரமமாக கிராஜுவலின்னு, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை நிமிந்துக்கும் கவிந்துக்கும், அதுக்கப்புறம் தவிழ ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த கிரமேண கோதா அகிருத்த சாரு சங்கிரமம், சாரு அழகான சங்கிரமம் சுற்றி வருதலை செய்தாள், அதாவது தவழ்ந்து சுற்றி வந்தாள். அதுவும் அங்க இருக்கிற மண்கள் மணல்லையும் மண்ணிலையும் விளையாடிக்கொண்டு அந்த பாம்சு விஹாரஹாரிணி என்ற சப்தத்தை இங்கு கவி அழகாக பிரயோகிக்கிறார். அது மட்டும் இல்லாம பதத்வயி சிஞ்சித மஞ்சு நூபுரா என்ற இடத்துல, சிஞ்சித மஞ்சுன்ற இடத்துல அல்லிட்ரேஷன் அதையும் மெயின்டைன் பண்ணியிருக்கார். கரேன பர்யாய நிவேச சாருணா சங்கிரமம் அகிருத்த என்ற இடத்துலலாம் ரேபத்தை அழகழகா பிரயோகம் பண்ணியிருக்கார். இப்படியாக இந்த ஸ்லோகமானது மிக அழகாகவும், அந்த குழந்தைகளுடைய சைஷவ பிராயத்தை வர்ணிக்கிறதுக்குன்னே கவிகள் உபயோகப்படுத்துற அந்த டெக்னிக்ஸ் எல்லாமும் சேர்ந்து ரொம்ப அழகா இருக்கு. கிருஹாங்கணே பாம்சு விஹாரஹாரிணி பதத்வயி சிஞ்சித மஞ்சுனு புராம் கிரமேண பர்யாய நிவேச சாருணாம் கிரமேண கோதா கிருத சாரு சங்கிரமம். இதுல வந்து பரியாய நிவேச சாருணா கரேனிட்டு அந்த கைகள் மாற்றி மாற்றி அழகாக வைக்கப்படுகிற கைகள் என்று பரியாய நிவேச சாருணா என்ற சப்தத்திலும் வெகு அழகான பிரயோகம். இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் பார்க்கறது கஷ்டம். கவி ரொம்ப அற்புதமாக ஆண்டாளுக்காக இந்த மாதிரி சப்தங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சிருக்கார். அது முதல்ல பாம்சு விஹார ஹாரிணின்றட்ல நீசந்தமா இருக்கு. பதத்வயி சிஞ்சித மஞ்சு நூபுரான்ற டாபந்தமான சப்தம், இதெல்லாம் ஸ்திரீ பிரத்யாந்த சப்தங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்கிற விதம் ரொம்ப ரொம்ப அழகு. முகாவலம்பா நலகான் முகுர் முகுஹூம் சரோஜலோபாத் பிரமரா நிவாகதான் நிவாரயம் தீகர பல்லவாஞ்சலாத் பிரசூன பாம் சௌவிஜஹாரசா கிருஹேம். அவள் எப்படி விளையாடினாள் என்று வெகு அழகாக இங்கிருந்து சில ஸ்லோகங்களில் கூறப்போகிறார். முகாவலம்பான் அலகான், தன்னுடைய முகத்தின் புருவங்களில் வந்து விழக்கூடிய, நெற்றியில் வந்து விழக்கூடிய முன்னுச்சி கேசங்களை, அலகான் அலகா என்றால் முன்னுச்சி கேசங்கள், கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா வளர்ந்து நம்ம முகத்துக்கே வரும். அதெல்லாம் என்ன பண்ணணும், கையால அடிக்கடி கோதிப்பா. முகுர்முகு சரோஜலோபாத் பிரமராணிவ ஆகத்தான் முகாவலம்பான் அலகான் என்று ரொம்ப அழகான ஒரு உவமை சொல்றார் இந்த இடத்துல. அந்த சின்ன சின்ன கேசங்கள், கருமையான கேசங்கள் எப்படியான முகா ஒரு ஒரு தாமரையில வந்து வண்டுகள் உட்காருமோ அந்த மாதிரி இந்த முகம் என்கிற தாமரையில் அந்த கேசமாகிற வண்டுகள் வந்து மேல விழுகின்றனவோ என்று நினைக்கலாம் படியாக உள்ள அந்த சின்ன சின்ன சின்ன வளைந்து சுருண்ட அந்த கேசங்கள் என்ற அர்த்தம். சுருண்ட சுருண்ட கேசங்களை பார்த்தாக்க சில சமயத்துல வண்டுகள் மாதிரி தோணக்கூடும். அதனால கவி என்ன பண்றார், எப்படி பிரமரங்கள் சரோஜலோபாத்து கமலம் என்கிற ஆசையினால் தாமரையில் ஆசையுடன் வந்து அமருமோ அந்த மாதிரி பிரமரான் இவ ஆபத்த ஆகத்தான் வந்து விழுகின்றதான அந்த முன்னுச்சி கேசங்களுடைய சுருட்டைகளை முகுர்முகு நிவாரயந்தி அடிக்கடி, ஒரு தடவை தள்ளி விட்டா மறுபடியும் நிக்கிறதா மறுபடியும் வருது. அது மாதிரி பிரமரமும் என்ன பண்ணும், அது தள்ளி விட்டாலும் மறுபடியும் மறுபடியும் வரும். அப்படி சில கவிகள் அதை ரொம்ப அற்புதமா வர்ணிக்கிறார். அந்த கையால அப்படி பண்ணாக்கா அது முகத்துல வந்து உட்கார்றது, இல்லைன்னா கையில வந்து உட்கார்றது, இப்படி அவளை விடவே மாட்டேன்றது சகுந்தலையேன்றதாக துஷ்யந்தன் சொல்றான். ஐயோ, நாங்கெல்லாம் வந்து இங்க தத்துவத்தை அன்வேஷணம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த இவளுடைய இவளுடைய அழகு என்னன்னு அன்வேஷணம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பிரமரம் அனுபவிக்கவே ஆரம்பிச்சு விடுத்தே அப்படின்றான். அந்த மாதிரியாக இந்த சின்ன குழந்தை இது இது அது வந்து வேற விஷயமே வேற. இப்ப இவளுடைய நம்ம வந்து சைஷவ பிராயத்துல இருக்கிற அவளுடைய அற்புதமான அந்த திருமுக மண்டலம், இது வந்து சாமான்யமான குழந்தை இல்லையே, பூமி பிராட்டியாச்சே. அதனால பூமி பிராட்டியினுடைய அந்த முன்னுச்சி கேசங்களாகிற சுருட்டைகள் வந்து மேலே தாமரையோ என்று நினைப்பில் வந்து விழுகின்ற பிரமம் போன்று பிரமரம் போன்று வந்து விழ அவைகளை கரபல்லவாஞ்சலாது, அது என்ன பண்ணுவான், கரபல்லவம் என்கிற ஒரு கை திரு அந்த கைகள் என்கிற ஒரு அஞ்ச ஒரு வஸ்திரம் வஸ்திரத்துடைய நுனியால் நிவாரயந்தி என பெரிய வயசுல இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவான், அதை தன்னுடைய வஸ்திரத்தினுடைய நுனியால அதை ஓட்டுவா. இப்போ கரபல்லவ அஞ்ச கரபல்லவமே அஞ்சலமா இருக்கு, அஞ்சலம்னா வஸ்திரத்தினுடைய நுனி, அந்த முந்தானைன்னு சொல்றோமே அந்த கரபல்லவாஞ்சலாத்து பிரசூன பம்சௌ விஜகார சாகிருஹே. இப்படியாக அதை நிவாரணம் செய்து கொண்டு அதையெல்லாம் அந்த முன்னுச்சி கேசங்களை எல்லாம் தள்ளிவிட்டு கொண்டு மறுபடியும் மறுபடியும் அந்த புழுதியில் விளையாடி கொண்டிருந்தாள் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். முகாவலம் அழகு ஸ்லோகம் ஸ்லோகத்துல இதுல வந்து அடிய நேரம் சம்ஸ்கிருதத்துக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூட்டு போறேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதை என்னைக்கோ ஒருத்தர் சம்ஸ்கிருதத்துல ஆசை இருக்கிறவா கேட்கும் போது இந்த சப்தங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாவா, ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்ற எண்ணத்துலதான் சொல்றேன். முகாவலம்பா நலகான் முகுர்முகு சரோஜலோபாத் பிரமரானிவா ஆகதானு நிவாரயம் தீ கரபல்லவாஞ்சலாத்து பிரசூன பாம்சௌ விஜஹாரசா கிருஹே லலாடடோலாயிதரத்ன பூஷணம் மனோஜ்ஞ மந்தஸ்மித மந்தரானனாம் ரஜோனுலிப்தாமுபகுஹ்யதாம் பிதாம் சிரஸ்ய ஜிக்ரச்சிரமானந்தச. சுவாமி தேசிகனும் இந்த மாதிரி வர்ணனத்தை கிருஷ்ணன் விஷயத்துல சாதிக்கிறார். அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சி ஆசையே தீரலை வசுதேவருக்கு, அது சாரி நந்தகோபருக்குன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியாக எப்படி பயப்படிப்பட்ட குழந்தை அது என்றால், இந்த கோதையானவள் லலாட்ட டோலாயித ரத்னபூஷணம் அந்த சூடாமணி என்று சொல்லக்கூடிய சின்ன அந்த ஆபூஷணம், சிரசுல வச்சுக்கிற ஆபூஷணம் இருக்கிறதே அந்த நெத்தி சுட்டி என்று சொல்லுவார்களே, அந்த நெற்றி சுட்டி அததான் லலாட்ட டோலாயித ரத்னபூஷணம். அது ரத்னத்தினால் செய்யப்பட்ட அந்த ரத்னத்தினால் செய்யப்பட்ட அந்த முகச்சுட்டியானது நெற்றியில் வந்து ஆடிக்கொண்டிருக்க, ஏன்னா அது வந்து ஆடுற மாதிரி தான் வச்சிருப்பாரு. லலாட்ட டோலாயித ரத்னபூஷணம் லலாட்டத்தில் நெற்றி பாகத்தில் டோலாயித ஆந்தோலனம் போன்று இங்கும் அங்கும் அசைகின்றதான ரத்னபூஷணத்தை ரத்னத்தினால் செய்யப்பட்ட அந்த முகச்சுட்டியை உடையவளான அவளை ரத்னபூஷணாம் கோதாம் அர்த்தம். மனோக்ய மந்தஸ்மித மந்தரானனாம், அழகாக புன்முறுவல் பூக்கக்கூடிய முகத்தை உடையவளான அவளை. ரஜோனுலித்தாம், ஆனால் என்னடானா அங்க புழுதியடைந்த பொன்மீனின்ற மாதிரியாக புழுதியில விளையாடிட்டு வந்திருக்கிறதுனால அப்படி இப்படி சுத்திட்டு வந்திருக்கிறதுனால அவள் இந்த சாரு சங்கிரமணம் எல்லாம் புழுதியில பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால அதுவே அழகா இருக்கு. ரஜோனுலித்தாம் உபகுஹியதாம் பிதா, அவளை நன்கு அணைத்து எடுத்து வாரி அணைத்துக் கொண்டு சிரசி அஜிக்ரது, முகத்தில் உச்சி முகர்ந்தார். அதே மாதிரியாக அதனால் ஏற்பட்ட ஆனந்தத்தையும் அனுபவித்தார் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். லலாடடோலாயித ரத்னபூஷணாம் கோதாம் அர்த்தம், மனோஜ்ஞமந்த ஸ்மித மந்தரானனாம் கோதாம், ரஜோனுலிப்தாம் கோதாம் தாம் அந்த அவளை, பிதா உபகூஹிய அப்பாவானவர் வாரி அணைத்துக் கொண்டு, அழகான சப்தம் உபகூகனம் உபகூஹிய, சிரசி அஜிக்ரது உச்சியில் முகர்ந்தார். சிரசி தலையுச்சி முன்னுச்சியில் நுகர்ந்தார் முகர்ந்தார். ஆனந்த சந்தோஷத்தையும் அடைந்தார். அழகான ஸ்லோகங்கள் பாருங்க, ஆண்டாளுக்கு இந்த மாதிரி ஸ்லோகங்களை சமர்ப்பிச்சிருக்கார், அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். லலாடடோலாய் தரத்னபூஷணாம் மனோஜ்ஞமந்த ஸ்மிதமந்தரானனாம் ரஜோனுலிப்தாம் உபகூஹ்யதாம் பிதாம் சிரஸ்ய ஜிக்ரச்சிரமானந்த விலோக்கிய பாலா மணிக்குட்டி மே முகம் சரோஜ புத்தியா பிரதிபிம்பிதம் முஹு கிரஹீது காமா பிரசுதேன பாணினா சகார யத்னம் சடுலாயதே க்ஷணம். விலோக்கிய பாலா மணிக்குட்டி மே முகம், தன்னுடைய முகத்தை ரத்னங்களால் செய்யப்பட்டதான கண்ணாடியில் பார்த்து கொண்டு, தன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டு, சரோஜ புத்தியா பிரதிபிம்பிதம் முகுஹு, அது தாமரையோ என்று அதில் பிரதிபலிக்கக்கூடிய அந்த முகத்தை பார்த்து அதை பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கிரகீத்து காமா பிரசுதேன பாணினா தன் கையை நீட்டி யத்னம் சக்கார பிரயத்தனித்தாள். ஒருவேளை புஷ்பமோ என்று நினைத்து தனக்கு தன்முகம்தான் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று குழந்தைக்கு கண்ணாடி பார்ப்பதற்கு முன் தெரியாததானபடியினால் முதல் முதலில் கண்ணாடியை பார்த்து தன் முகத்தை அதில் பிரதிபிம்பிதமான முகத்தை பார்த்து பிரதிபலிக்கின்ற முகத்தை பார்த்து சடுலாய் தேக்ஷணம் யதாதா, கண்ணை இப்படியும் அப்படியும் உருட்டி கொண்டு அதை எடுக்கிறதுக்காக அந்த தன்னுடைய கையை நீட்டி பிரயத்னித்தாள் பிரயத்தனம் செய்தாள் என்று சாதிக்கிறார். என்ன பதங்கள் பிரயோகம் பார்ப்போம். விலோக்கிய பாலா மணிக்குட்டி மீ முகம் சரோஜ புத்தியா பிரதிபிம்பிதம் முஹு கிரஹீது காமா பிரசுதேன பாணினாம் சகார யத்னம் சடுலாயதே க்ஷணம். தன்னுடைய முகத்தை பார்த்து இது சரோஜமோ என்ற எண்ணத்துடன் மறுபடியும் மறுபடியும் அதை பறிக்க நினைத்தாள். சடுலாயதே க்ஷணம் யதா யதா, கண்ணை ஆச்சரியத்தை அத்புதமாக அதை பார்த்து கொண்டு, ஏன்னா அத்புத ரசம் துவனிக்க அதை பார்த்ததை இந்த கவி தன்னுடைய அத்புத ரசத்தை வெளியிடுகிறார். அவளே தன்னுடைய முகத்தை தாமரையோ என்று அற்புதமாகத்தான் பார்க்கிறாள். தன்னுடைய முகம் என்று தெரியாதபடியினால் அது வேற ஏதோ வஸ்து, அது அவ்வளவு அழகா இருக்கு, அது நமக்கு வேணும்னு ஆசைப்படுகிறாள். அது அவளிடமே இருக்கிறது. அதை அற்புத ரசம் ததும்ப சொல்லுகிறார் பார்ப்போம். அதுதான் ஆச்சரியம் இந்த ஸ்லோகத்தில். சமீக்ஷ்ய முக்தாமணி பித்தி பிம்பிதாம் ஸ்வமூர்த்தி மன்யாம் அவதாரிய தாரிகாம் சமாஹ்வயம் தீ சலபாணினா ததாம் தயோபூதேவ ததந்திகம் யயௌ. நம்ம விதவிதமான ஆண்டாளை நிறைய சேவிக்கிறோம், நிறைய பாட்டு பாடின ஆண்டாள், கிருஷ்ணரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச ஆண்டாள், ரங்கநாதரையே கல்யாணம் பண்ணிண்ட ஆண்டாள், ரங்கநாதனாகிற கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிண்ட ஆண்டாள், இப்படிதான் நாம் அனுபவிச்சிருக்கோம், குழந்தை பிராயத்தை நாம் அனுபவிக்கவில்லையே என்ற குறை நீங்க சாதிக்கிறார் பாருங்கோ. சமீக்ஷ்ய முக்தா மணிபித்தி பிம்பிதாம், ரொம்ப அழகான பெரியாழ்வாருக்கு தனத்துக்கு குறைவில்லை, தனத்துக்கும் குறைவில்லை, அதிர்ஷ்டத்துக்கும் குறைவில்லை, பாக்யத்துக்கு குறைவில்லை, பக்திக்கு குறைவில்லை, கைங்கரியத்துக்கு குறைவில்லை, ஞானத்துக்கு குறைவில்லை, எல்லாம் நிரம்ப பெற்றவரான விஷ்ணு சித்தருக்கு அற்புதமான பூமி பிராட்டியானவள் தானே குழந்தையாக அவதரிக்க காத்து வெகு நாட்களாக காத்து கொண்டிருந்தவள். ஆகையால் அவர் அற்புதமாக குழந்தை வளர வளர, இப்பெல்லாம் கார் வாங்குறா, குழந்தை பிறந்த உடனே கார்ல தான் ஆஷின் போனோம்னு கார் வாங்குறா பணக்காராள். ஏழைகளும் லோன் போட்டு கார் வாங்கின்றா. ஆனா இந்த குழந்தை வளர வளர அது எல்லா இடத்துலயும் பார்க்கணும்ன்றதுக்காக அங்கங்க பெரிய பெரிய கண்ணாடி எல்லாம் மாட்டி வச்சிருக்கார். அந்த குழந்தை வளரச்ச தான் தன்னையே பார்த்துக்கட்டும்னு. மணி அதான் அழகா இருக்கிற குழந்தைகளுக்கு தன்னை பார்த்துக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். மெது மெதுவா தானே தான் தான் புரிய போறது இன்னும் அந்த குழந்தைக்கு. முக்தா அறியாத அந்த பெண், ஒன்றும் அறியாத அந்த பெண், மணிபெத்தி பிம்பிதாம் ரத்னங்களால் நிர்மாணம் செய்யப்பட்ட சுவற்றில் பிம்பிதாம், ஏன்னா இது கண்ணாடி கிடையாது, அப்படியே மணியினாலேயே பண்ணியிருக்கார் சுவர்களை, சுவர்களிலேயே பிரதிபிம்பித்தமாறுது தன்னுடைய முகாரவிந்தம். அதை பார்த்து சுமூர்த்தியும் தன்னுடைய சம்பூர்ணமான மூர்த்தி, தம் சம்பூர்ணமான சரீர அவயவங்களையும் அதில் பார்க்க முடிகிறது. அப்படி பித்தியே, இப்ப சின்ன கண்ணாடி வைக்கல, சிவரையே அப்படியே பண்ணிட்டார். சுமூர்த்தியும் தன்னுடைய மூர்த்தியை வேற யாரோ ஒரு பெண் என்று நினைத்துக் கொண்டு அந்யாம் தாரிக்காம் அவதாரிய வேறு ஒரு தன் வயதை ஒத்த பெண் தன்னுடன் விளையாட வந்திருக்கிறாள் என்று நினைத்தோ என்னவோ, அவளை தன்னுடைய அழகாக அசையக்கூடிய கையினால் சமாஹ்வயந்தி கூப்பிட்டு சலபாணினா சமாஹ்வயந்தி, அழகான பதங்களை தான் போடுறார் பாவம், அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பதங்களை சமாஹ்வயந்தி சலபாணினா ததா தயோபகூதேவ ததந்திகம் யயௌ, அவள் தான் கூப்பிடுகிறாள் என்று தான் தான் அதில் தெரிகிறோம், தான் தன்னை தான் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் யாரோ ஒருவள் தன்னை அழைப்பதாக நினைத்து தானே அழைத்து கொண்டு அதனால் பிரதிபிம்பித்தமான சுவற்றில் இருக்கக்கூடிய ரத்னங்களால் நிர்மாணம் செய்யப்பட்ட கண்ணாடி போன்ற ஒரு வஸ்துவில் பிரதிபலிக்கின்ற தான் தன்னை கூப்பிடுவது தெரியாமல் யாரோ தன்னை கூப்பிடுகிறாள், மற்றொரு பெண் தன்னை தன் வயதை ஒத்த பெண் கூப்பிடுகிறாள் என்று நினைத்து அவள் அருகில் சென்றாள். தயா உபகூதா இவ, அவளால் கூப்பிடப்பட்டவள் போல் அதன் அருகில் அவள் அருகில் சென்றாள். என அழகா சொல்றார் பாருங்க, இது ரொம்ப நிஜமாவே அற்புதமான வர்ணனை. சமீக்ஷிய முக்தா மணி பித்தி பிம்பிதாம் ஸ்வமூர்த்தி மன்யாம் அவதாரிய தாரிகாம் சமாஹ்வயந்தி சலபாணினா ததாம் தயோபஹூதேவ ததந்திகம் யயௌ ப்ரகிருஹ்ய தாத்ரீகர பல்லவாங்குலிம் சனைஸ்தமுத்தாய பதானி கானிச்சித் கிருஹாங்கணே ரிங்கணவந்தி சாகரோத் ஸ்வகீய புத்ரோர் ஹ்ருதயே ச சம்பதம் சம்மதம். பாருங்க இன்னொரு தடவை வாசிக்கிறேன். பிரகிருஷ்ய தாத்ரீகர பல்லவாங்குலிம் சனை சமுத்தாய பதானி கனிச்சித் கிருஹாங்கணே ரிங்கணவந்தி சாகரோத் ஸ்வகீய பித்ரோர் ஹ்ருதயே ச சம்மதம். அவள் தன்னுடைய வளர்ப்பு தாயாக இருக்கக்கூடிய ஒரு மற்றொரு பெண்ணின் கையை பிடித்துக் கொண்டு பிரகிருஷ்ய தாத்ரீகர பல்லவ அங்குலிம், தாத்ரி என்று வளர்ப்பு தாயாக விளங்கக்கூடிய மற்றொரு பெண்ணின் கையாகிற பல்லவத்தை கிசலயத்தை தளிரை பிடித்துக் கொண்டு சமுத்தாய சிறிதாக எழுந்து காணிச்சத் பதானி சில அடிகளை வைத்து கிருஹாங்கணி தன்னுடைய வீட்டில் ரிங்கணவந்தி சாகரோத்து ரிங்கணவந்தி சாகரோ அங்கு சுற்றினாள் எப்பொழுதாவது. அதுல அந்த சமயத்தில் என்னடா ஆச்சுன்னா ஸ்வகீய புத்ரோர் ஹிருதயே ச சம்பதம் சாகரோத், தன்னுடைய சம்மதம் அதாவது தன்னுடைய அப்பா அம்மாவுடைய மனசுலையும் ஒரு விதமான சந்தோஷத்தை அவள் ஏற்படுகிறார். என் பொண்ணோக்களும் நடக்கிறாளோக்களும் அப்படின்ட்டு அவ ரெண்டு பேருக்கும் ஒரு பெருமையையும் உண்டு பண்ணாள். என் குழந்தை நடக்கிறது அப்படின்னு செல்லமா அவளும் கொஞ்சுவாளே. பிரகிருஷ்ய தாத்ரீகர பல்லவாங்குலிம் சனை சமுத்தாய பதானி கனிச்சித்து கிருஹாங்கணே ரிங்கணவந்தி சாகரோத்து ஸ்வகீய பித்ரோர் ஹிருதயே ச சம்பதம். படி தாண்டிடுத்து, அது வாசப்படியை தாண்டித்துன்னு நிறைய சுத்தி போட்டு அன்னைக்கு ஒரு விசேஷமே நடக்குமே ஆத்துல அதெல்லாம் அவர்களும் செய்தார்கள். கிரமேண தாத்ரி வச்சனானுவர்த்தினி ஜகாத தாத்தேதி ச மாதரித்யபி சகார பாலாகர தாள கட்டனம் ముకుంద గోవింద పదానువాదిని. ఆహా, என்னம்மா சொல்றாரு பாருங்க, நம்மளுக்கு இதே வாசிச்சுட்டே இருந்தா கேட்டு அப்படியே இதை சொல்லிட்டே இருக்கலாம் போல. எவ்வளவு நாள் சொன்னாலும் நம்மளுக்கு போரே அடிக்கும். கிரமேண, நாளுக்கு நாள் நாளொருமே நீயும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருபவளான அவள் மெதுவாக தாத்ரி வச்சனானுவர்த்தினி தன்னுடைய வளர்ப்பு தாயினுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவளான அவள் தாத மாதஹா இத்யபி ஜகாத, அப்பா அம்மா என்பது போன்ற சிறிய சிறிய வார்த்தைகளையும் அவள் சொல்ல ஆரம்பித்தாள். தாத்ரி சொல்லிக் கொடுக்க, வளர்ப்பு அம்மாவானவள் சொல்லிக் கொடுக்க, இவள் அதை கேட்பவளாக அதையெல்லாம் சொன்னாள். கொஞ்சம் பெரியவளானாள். சகாரபாலா கரதால கட்டணம், கிரமேண என்ற சப்தத்தை இங்கே வச்சுக்கணும். கிரமேண கரதால கட்டணம் சகார, கை தட்டலையும் ஆரம்பித்தாள். கை எப்படா தட்டுவான்னா, முகுந்த கோவிந்த பதானுவர் வாதினி, முகுந்த கோவிந்த ஹரே முராரே இத்தியாதி சப்தங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு கரதால கட்டணம் சகார ரெண்டு கையாலையும் கை கொட்டலை போட்டுக்கொண்டு முகுந்த கோவிந்த என்ற சப்தங்களை எல்லாம், ஹரே முராரே என்ற சப்தங்களை எல்லாம் அவள் பகவன் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தாள். மெதுவாக புராபராதீத்யவமத்ய வாயசம் சுபர்ணமாலோக்ய சமாஜுஹாவசாம் க்ஷபாகரம் ஹிருத்யமவேக்ஷ்ய சக்ரிணா பிரதிக்ஷபம் சாஹ்வயதி ஸ்ம சாதரம். கொஞ்சம் வளர்ந்தவுடனே கதைகளை எல்லாம் தாத்ரி யானவள் சொல்ல ஆரம்பிக்க, அதில் சில சில விஷயங்களை அவள் புரிந்து கொண்டு, சின்ன குழந்தையா இருக்கிறதுனால எவ்வளவு புரிஞ்சுட்டு இருக்கானே அவளுக்கு தெரியாத அளவில் கூட, அவளுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் என்ன ஆகும்னா புரிஞ்சுட்டு தான் இருக்கும், நமக்கு அது புரிஞ்சதோ இல்லையோ நமக்கு தெரியாது, ஆனா சூக்ஷ்மமாக குழந்தைகள் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளும். அதனால் புரா அபராதி இது அவமத்திய வாயசம், முன்ன ஒரு நாள் இந்த காக்கா ராமருக்கு அபராதம் பண்ணித்து, சீதை விஷயத்தில் அபராதம் செய்ததுதான் இந்த காக்காய் என்று கருங்காக்கையை அவள் தவிர்த்து அவமத்திய அதற்கு அதை சட்டை பண்ணாமல் சுபர்ணமாலோக்கிய நல்ல கருடனை பார்த்து சமாஜுகாவ இங்க வான்னு கூப்பிட்டாள். ஏன்னா இது விஷ்ணுடைய வாகனம்னு சொல்லிக் கொடுத்திருக்காளான் அப்படினாலையும் காக்காசுர விற்த்தாந்தத்தை சொல்லிக் கொடுத்திருக்கான் அப்படின்னாலும் அந்த காக்காசுரன் தானே இது, அதுதான் இந்த காக்கா என்று அதை திரஸ்கரிப்பவளாக அதை அவமதிப்பவளாக கருடனை பார்த்து கூப்பிட்டாள். க்ஷபாகரம் ஹிருத்யம் அவேக்ஷ்ய சக்ரிணஹா பிரதிக்ஷபம் சாஹ்வயதி ஸ்ம சாதரம், சக்கரவாக பட்சிகளையும் அப்படின்னு ஒரு அர்த்தம், அது சந்திரன் அர்த்தம். க்ஷபாகரம் ஹிருத்யம் அவேக்ஷ்ய சக்ரிணஹா, க்ஷபாகரம் க்ஷபாகரம்னா க்ஷபானா நிஷா, நிஷாகரஹான்னுட்டு சந்திரனுக்கு பேர். அதனால ஹிருத்யம் அது என்ன, சந்திரமா மனசோ ஜாதஹா என்று வேதம் சொல்லும் கிரமத்தில் இந்த சந்திரனானவன் பகவானுடைய ஹிருதயத்திலிருந்து தோன்றியவன். சக்ரிணஹா ஹிருத்யம் அவேக்ஷ்ய, ஓ பெருமாளான சக்கரத்தை கையில் உடைய அந்த பெருமாளுடைய ஹிருதயத்திலிருந்து தோன்றியவன் என்று நினைத்து ஒவ்வொரு ராத்திரியிலும் அவள் சந்திரனை கூப்பிட்டாள். நம்ம சந்தா மாமா வா வா அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லித்தரோமே, அதை அவளும் செய்தாள். ஏனெனில் அது பகவானுடைய ஹிருதயத்தில் தோன்றியது என்ற கதையையும் கேட்டிருக்கிறாள், காகாசுர விற்த்தாந்தத்தை கேட்டிருக்கிறாள். கருடன் தான் பகவானுக்கு வாகனம் என்று கேட்டிருக்கிறாள், கருட வாகனனை புரிந்து கொண்டிருக்கிறாள். அதனால் புராபராதீத்தி அவமத்திய வாயசம் சுபர்ணமாலோக்கிய சமாஜுஹாவசாம் க்ஷபாகரம் ஹிருத்யமவேக்ஷ்ய சக்ரிணஹாம் பிரதிக்ஷபம் சாஹ்வயதி ஸ்ம சாதரம் சமேத்திய ராத்யாசு சகீஜனேனசாம் சசைலகாந்தார சமுத்திர சங்குலம் விதாய விஸ்வம் ரஜசாஸ்வமந்திரம் சிரேண சிக்ரீட சிசுத்வ பூஷணாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரியவளாயிட்டா, தன்னுடைய சின்ன சின்ன பெண்கள் இருக்கிறார்களே சகேலிகள், அவளுடைய கூட விளையாடக்கூடிய பெண்கள் நண்பர்கள் சமேத்திய ரத்யாசு சகேலி என்று சொல்லுவோமே, அவர்களுடன் சேர்ந்து ரத்யாசு வீதிகளில் மண்ணில் நடுவில் சசைல காந்தார சமுத்திர சங்குலம் விதாய, பெரிய மண்ணாலையும் அங்கு வைத்திருக்கிற கோலப்படி கலர்படி முதலியவைகளை வைத்து பர்வத்தம் என்ன, காடு என்ன, சமுத்திரம் என்ன, இப்படியாக ஒரு விஸ்வத்தையே அங்கு ரச்சனம் செய்து விஸ்வம் ரஜசாவிதாய பொடிகளால் செய்து கலர் கலரான பொடிகளால் செய்து ஸ்வமந்திரம் சிரேண சிக்னீட சிசுத்வ பூஷண, அதில் ஒரு கோயிலையும் அமைத்து அவள் சிசுத்வ பூஷண பால்யாவஸ்தையில எவ்வளோ அழகா இந்த காரியங்களை எல்லாம் பண்ண முடியுமோ அப்படியாக சிசுத்துவத்தையே பூஷணமாக உடைய அவள் சிரேண சிக்ரீட தன்னுடைய பெண் தன்னுடைய தோழிமார்களுடன் விளையாடினாள் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். சமேத்திய ரத்யா சுசகி ஜனேன சமேத்திய அவர்களுடன் சேர்ந்து நிறுத்தும் சா அந்த கோதையானவள் சசைல காந்தார சமுத்திர சங்குலம் விதாய விஸ்வம் ரஜசாம் ஸ்வமந்திரம் சிரேன சிக்ரீட சிசுத்வ பூஷணாம். அதுல தன்னுடைய வீட்டையே நிர்மாணம் செய்து தன்னுடைய வீடுன்னா தான் தான் இருக்கிற வீடு மாதிரி ஒரு வீட்டையும் அதுல நிர்மாணம் செய்து அதில் விளையாடி கொண்டிருந்தாள். சிரேன சிக்ரீட ரொம்ப விளையாடிட்டு இருந்தாள். அந்த மாதிரி பிரதி தினம் விதாய நீலோத்பல சுல்லி காந்தரே சரோஜ பாத்திரம் மகரந்த வாரிமது சகார சாண்ணம் நவசம் பகாக்னினாம் விஹாரதோதாடிம பீஜ தண்டுலான். இதற்கு மேல் அடுத்த விளையாட்டு நிறைய பாத்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்தா, சின்ன சின்ன பாத்திரங்கள் சொப்பு வாங்கி கொடுப்பாளே பூம் மரத்தால் எல்லாம். அதே மாதிரி நிறைய புஷ்பங்கள் அந்த என்ன பக்கத்திலேயே பெரிய தோட்டம் இருக்கிறதுனால அந்த நீலோத்பலம்னு சொல்லக்கூடிய கருணைதல் பூவெல்லாம் கொண்டு வந்து அதை தான் விறகு போல ஒரு ஆகாரத்தில் வச்சு கமலமாகிற பாத்திரத்தில் மகரந்தமாகிற ஜலத்தை அதாவது புஷ்பத்திலேருந்து வடியக்கூடிய தீர்த்தம் இருக்கே அதையே ஜலமாக வைத்துக் கொண்டு அதில் நவச்சம்பக அக்னினா நவச்சம்பகம் என்கிற அக்னியை இட்டு தாடிம பீஜ தண்டுலான் அங்கிருக்கக்கூடிய மாதுளம் மாதுள பழத்தினுடைய பீஜங்களை எல்லாம் அதுல அரிசி மாதிரி போட்டு கமலத்தில் போட்டு இவள் தளிகை பண்ண ஆரம்பிச்சாள். தளிகை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு பாத்திரம் என்ன, அதில் அடுப்பு மாதிரி ஒரு ஆகாரம் என்ன, அதில் சம்பக புஷ்பங்களாகிற அக்னி என்ன, தாடிம பீஜமான அரிசி என்ன, இவைகளை இட்டு அவள் விளையாடி கொண்டிருந்தாள் என்று. ஏன்னா பணக்கார குழந்தையா இருக்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி தானே திங்க் பண்ணி விளையாடும். நாமளா இருந்தா அந்த ஏழைகளான குழந்தைகளா இருந்தா ஏதோ கறி கட்டை அது இது ஏதோ வச்சு போட்டு விளையாடும். அதெல்லாம் குழந்தை, நல்ல குழந்தை, நல்ல ஆத்து குழந்தை, நல்ல பணக்கார ஆத்து குழந்தை. பெருமாள் தாயாரோ அவதரிக்கிறான்னா அதுக்கு முன்னையே அந்த கிரகமானது ஸ்ரீமத் ஆயிடும். அதே மாதிரி தானே ஸ்ரீமத பூத் அப்படின்னு வர்ணிக்கிறார் பாகவதத்தில். பிருந்தாவனம் லக்ஷ்மி லக்ஷ்மியால் கட்டாட்சிக்கப்பட்டு அது மிகவும் ஸ்ரீமத்தாக ஆகிவிட்டது என்று சாதிக்கிறார். அந்த மாதிரியாக ஸ்ரீமத்தான கிரகம் அதில் அவதரித்திருக்கிறாள். அதனால இப்படியெல்லாம் விளையாட முடிகிறது. அடுத்த ஸ்லோகத்திலையும் அதே மாதிரி ஒரு விளையாட்டை தான் சாதிக்கிறார். நிதாய நீலோத்பல சுல்லி காந்தரம் பிரவால பாண்டம் ஹிமவாரி பூரித்தம் சமித்த மாணிக்ய கிருஷானுனா பச்சது சுபூரிய சாண்ணம் நவவஸ்திர தண்டுலைஹி. சில சமயத்தில் இவ்வாறும் அவள் அன்னத்தை பக்குவம் செய்து கொண்டிருந்தாள். எப்படின்னா ரொம்ப குழந்தை, சின்ன குழந்தை, அதுக்கு கிடைக்கிற வஸ்துக்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல சாஃப்ட் டாய்ஸ் தான். அதனால நிதாய நீலோத்பல சுல்லி காந்தரம் நீலோத்பலமாகிற ஒரு ஒரு அடுப்பை வைத்து அதுல பிரவால பாண்டம் பிரவாளம் என்று சொல்லக்கூடிய ரத்னங்களால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தை ஹிமவாரி பூரித்தம் அங்கிருக்கிற பனித்துளிகளாகிற நீரை அதில் ரொப்பி மாணிக்கமாகிற அக்னியை இட்டு அதில் நவவஸ்திர தண்டுலைஹி நவ வஜ்ர இருக்கணும், வஸ்திரன்னு தவறி போய் இதுல பிரிண்ட் ஆயிடுச்சு. நவவஜ்ர தண்டுலைஹி புதியதான வஜ்ரம் ரத்னங்களாகிற தண்டுலத்தினால் அரிசியினால் சுபூரிய அதை ரொப்பி அந்த பாத்திரத்தை ரொப்பி அன்னம் சா அபச்சத்து அப்படி தலிகை பண்ணிட்டு இருந்தாள். தலிகை பண்ண கத்துக்குங்களோ இல்ல குழந்தைகள் விளையாட்டுல, அந்த மாதிரியாக இவளும் செய்தாள். நிதாய நீலோத்பல சூலிகாந்தரம் பிரபால பாண்டம் ஹிமவாரி பூரித்தம் சமித்த மாணிக்ய கிருஷானுனாபசத்து. அக்ருஷானுன்னா அக்னி இல்லையா, அபசத்து சுபூரிய சாண்ணம் நவ வஜ்ர தண்டுலைஹி. அடுத்த ஸ்லோகத்தில இருந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்படியாக 33 ஸ்லோகங்கள் ஆயிருக்கின்றன. அடுத்தது 34வதுலேருந்து 44வது ஸ்லோகம் வரையில் அடுத்ததுல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.